நெஞ்சாடை செய்தாலே மனம் பஞ்சாகும் தன்னாலே இடைவிடாத அன்பாலே என்னை வெண்மேகம் செய்தாலே தரையில் போகும் மேகம் இவளா மயங்கி பார்த்தேனே உயிர் கூச்சம் போடும் அவள் செய்யும் மாயம் நோயாதே ஒரு கஞ்சாடை செய்தாலே மனம் பஞ்சாகும் ஒரு கஞ்சாடை செய்தார்